பாட்டு ஒன்னு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒன்னு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. ஓடு எங்கும் ஓடு, யார தப்பு தேவையில்ல, ஓடு ஆட்டம் ஓடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா, எதுக்கு நின்னா எவனும் தூசிடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. தீர தீர சூரர்க்கெல்லாம் வேட்டு போகும் உன்னை கண்டால், உனை போய் நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட, தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ ஒரு நாள் தீவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக சனி போவே நாம இந்த புவினே. சக்தியும் சேர்ந்தா மாசிடா, எதுக்கு நின்னா எவனும் தூசிடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு சோரா. சேர்ந்த மாச